அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يبتغ غير الاسلام دينا فلن يقبل منه صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام لا عدوى ولا سفر ولا تيرا ولا هامة في الإسلام فأجاب النبي صلى الله عليه وسلم في هذه سلسلة الحديث لقول العربي فقال صلى الله عليه وسلم فمن عدا الأول أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான இந்த தீனுல் இஸ்லாத்தை நமக்கு வாழ்க்கை நெறியாக கொடுத்து இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு மாற்றமாக இதற்கு எதிராக எத்தனை கொள்கைகள் உலகத்தில் வந்தாலும் சரி, அது எதுவுமே அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டதோ அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அல்ல, மாறாக அவையெல்லாம் அல்லாவால் நிராகரிக்கப்பட்டவை என்பதை தன்னுடைய திருமறையின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு பறைசாற்றிவிட்டான். ஒமை எபுத்தக கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹோ, இஸ்லாத்தை தவிர வேறொரு வழியை, வேறொரு மார்க்கத்தை யார் ஒருவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அங்கீகரிக்கப்படாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே தெல்லை தெளிவாக உலகத்திற்கு பறைசாற்றினான். அருமைக்குரியவர்களே, காரணம் என்னவென்றால், உலகத்திலே இன்றைய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். பல்வேறு மதங்கள், பல்வேறு கொள்கைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே எம்மதமும் சம்மதம், எல்லா மதத்திலுமே நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, எல்லா விதத்திலுமே நல்ல கொள்கைகள் இருக்கின்றன, எல்லா மதத்திலும் எந்தெந்த மதத்திலே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அவை அனைத்துமே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது எங்கெங்கே நல்ல விஷயங்களோ அதை எடுத்துக்கொண்டு நமக்கு அறிவுக்கு புலன்படாதோ அல்லது நமக்கு ஒத்துவராதோ அல்லது கெட்ட விஷயங்களாக தென்பட்டால் அவற்றை ஒதுக்கிவிட வேண்டும். ஆக எல்லா மதங்களிலும் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வதுதான் ஒரு நல்ல மனிதாபிமான மனிதநேயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காரியம் என்ற கருத்து இந்த உலகத்திலே வலுப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அப்படி யாராவது பேசினால், தத்துவம் பேசினால், சித்தாந்தம் பேசினால் அவர் ஒரு பெரிய தத்துவ ஞானியாக, பரந்த மனப்பான்மை உள்ளவராக, விசாலமான சிந்தனையாளராக, மனித நேயம் உள்ளவராக இன்று உலகத்தில் போற்றப்படுகின்றார். ஏனென்றால் பல்வேறு மதங்கள் இருக்கும் பொழுது எல்லா மதத்திலும் உள்ள நல்லதை எடுத்துக்கொள்வது என்ன தவறு இருக்கிறது? எல்லா மதத்திலும் நல்ல கொள்கைகளை, நல்ல கருத்துக்களை ஏற்றதை நடைமுறைப்படுத்துவது என்ன தவறு இருக்கிறது? எல்லா மதங்களுமே நல்லவற்றை தானே போதிக்கின்றன. ஆகவே எல்லா மதங்களுமே எம்மதமும் சம்மதம், எல்லா மதங்களுமே சம்மதத்திற்குரியவை தான், எல்லா மதங்களுமே ஏற்கத்தக்கவை தான் என்று வியாக்கியானம் பேசுபவர்கள், தத்துவம் பேசுபவர்கள் இன்று சமுதாயத்திலே மக்களிடத்திலே மிகுந்த மதிப்பு மிக்கவராக, நல்ல பரந்த சிந்தனையாளர், விசாலமான எண்ணமுடையவர், நல்ல அறிவுஜீவி, மனிதநேயம் மிக்கவர், எல்லோருடைய கருத்துக்களை மதிப்பவர் என்றெல்லாம் போற்றப்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ளத்திலா தன்னுடைய திருமறை சொல்லிவிட்டான், உமை எபுத்தகு கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு, எம்மதமும் சம்மதம் அல்ல, எம்முடைய மார்க்கமான இஸ்லாம் மட்டுமே சம்மதம், இஸ்லாத்தை தவிர வேறு அனைத்து கொள்கைகளுமே பாத்திலானவை, ஏற்றுக்கொள்ளத்தகவை அல்ல, நிராகரிக்கப்பட வேண்டியவை. அனைத்து கொள்கைகள், அவருடைய மூலக்கொள்கைகள் மட்டுமல்ல, அவருடைய பிரிவு கொள்கைகள் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும், மற்ற மதத்தை பின்பற்றவருடைய கலாச்சாரமாக இருக்கட்டும், கொள்கையாக இருக்கட்டும், அவை அனைத்துமே நிராகரிக்கப்பட வேண்டியவை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டான். இதனால்தான் முஸ்லீம்களை பார்த்தால், முஸ்லீம்கள் இந்த கொள்கைகளை பேசினால் அடிப்படைவாதிகள், அடிப்படைவாதிகள், தங்களுடைய அடிப்படையை மட்டுமே வாதிக்கக்கூடியவர்கள், ஒரு முஸ்லீம் அடிப்படைவாதிகள் என்று மாற்றார்களால் போற்றப்படுகிறான் என்றால் உண்மையிலே அந்த முஸ்லீம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்பதற்கு அடையாளம். Muslim Allah orang Muslim ini berarti orang adipadai badi fundamentalist ini suluar ya nahl Allah Rabbul Alamin aditan itu berkiran. Over Muslim um fundamentalist lah hirkan endom. Over Muslim adipadai badi lah hirkan endom. Tanuri adipadai matteme yetrukolak urian lah hirkan endom. Yentri tan Allah biru mungkin ran. Allah Rasul Sallallahu Alaihi Wasallam orang ayatnya sulit terikar gel. Ahve orang Muslim ini partem matra gel adipadai badi endro fundamentalist ini suluar gel ya nahl. Hadu unmele nama dia wartu kuriya wartai. நாம் எப்படி மக்கள் இடத்தில் அடிப்படைவாதிகள் என்று பெயர் வைக்கிறோமோ அதே போன்று ரப்புல் ஆலமீன் இடத்திலும் அடிப்படைவாதிகள் ஃபண்டமெண்டலிஸ்ட் என்று பெயர் பெற வேண்டும் என்பதுதான் ஒரு மூமினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், ஏனென்றால் ஏன் தெரியுமா, ஏன் மற்ற மதங்களை எடுத்துக்கொள்வதில் நமக்கே சில சமயங்களை பார்த்தால் இது ஏதோ ஒரு வரட்டு பிடிவாதம் போல் தெரிகிறது. எல்லா கொள்கையிலும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ள என்ன தவறு இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உமர் ரழியல்லாஹு தஆலா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தௌராத்தை படிக்கின்றார்கள். தௌராத்தை படிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரசூலுல்லா கேக்குறாங்க, உமரே என்ன படிக்கிறீர்கள்? உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், தௌராத்துல சில நல்ல விஷயங்கள் இருக்கு தானே செய்கிறதுனு சொல்றார்கள். இதை கேட்டவுடன் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவந்து ஹதரத் உமர் ரழியல்லாஹு கண்டிக்கிறார்கள். இது வரலாற்று சம்பவம். ஏன் அப்படி என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்றவர்களுடைய கொள்கையோ மற்ற வேதங்களையோ மற்ற நபிமார்களுடைய கொள்கையோ டாலரேட் பண்ணக்கூடிய அந்த சகிப்பு தன்மை இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கொள்கையை தவிர மற்றவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களா? அந்த சகிப்பு தன்மை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? நவுது பில்லா என்பது பொருள் அல்ல சகோதரர்களே. சொன்னார்கள், அடுத்த வார்த்தை சொன்னார்கள், இதற்கு மேல் இதற்கு எனக்கு பிறகு ஒரு கால் மூசா அலைஹி வஸல்லம் பூமிக்கு வருவதாக இருந்தால் கூட ஒலா சபீல லஹு இல்லா யத்தி பயணி, மூசா அலைஹி வஸல்லமே நீ பூமிக்கு வந்தால் கூட என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு ஒரு வழி இல்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதற்காக என்றால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இறுதி மார்க்கமான தீன் அல் இஸ்லாம் மட்டும்தான், இது அல்லாஹ்வால் வரையறுக்கப்பட்ட அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். மற்ற அனைத்து மதங்களும் அனைத்து கொள்கைகளும் அனைத்து இசங்களும் மனிதர்களால் மனிதனுடைய மூளைகளை உருவானவை, மனிதனுடைய சிந்தனைகளில் உருவானவை. அதில் என்றைக்குமே பரிபூர்ணம் இருக்க முடியாது, எந்தையுமே பூரணம் அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது என்பதனால் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் அன்றே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். இன்னொரு சொல்கிறான், உமையபத்த கைர் அல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த தீன் அல் இஸ்லாத்தை தவிர யாரொரு வேறொரு வழியை தேர்ந்தெடுக்கிறாரோ அல்லாஹ்வால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, ஒப்புக்கொள்ளப்படாது என்று ரப்பல் ஆலமீன் தீர்க்கமாக சொல்கின்றான். அருமைக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு பரிசுத்தமான மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம், ஆதாரபூர்வமான மார்க்கம் என்பதனால்தான் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்திலே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விதமான மூட நம்பிக்கைகளுக்கும் முட்டுக்கட்டை போட்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த விதமான மூட நம்பிக்கைகளும் இடம் கிடையாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அவன் மூட நம்பிக்கைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதிலே சின்ன சின்ன விஷயத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக கவனமாக இருந்தார்கள். லா அதுவா வலா ஹாமா வலா தியரா வலா சஃபர் இஸ்லாம் நபிஸ்லாம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கெட்ட கெட்ட மூட நம்பிக்கையில் இங்கு இடமில்லை, கெட்ட கெட்ட மூட நம்பிக்கையில் இங்கு இடமில்லை. பறவைகளை வைத்து குறிபார்ப்பதற்கு இடமில்லை. இறந்தவர்களுடைய உடலுக்குள்ளோ அல்ல பறவைகளின் உடலுக்குள்ளோ இறந்தவருடைய ஆவிகள் பூந்து கொள்ளும், ஆவிகள் அவருடைய இறந்தவருடைய உயிர்கள் பறவைகள் உடலிலே பூந்து கொள்ளும், மனிதர்கள் உடலில் ஏறிக்கொள்ளும் என்ற அந்த ஆவி புகும் என்ற கெட்ட நம்பிக்கைக்கும் இஸ்லாத்தில் இடமில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு நோய் இயற்கையாகவே தானாகவே அதற்கு சக்தி இருக்கிறது, ஒருத்தரிடத்திலிருந்து இன்னொருத்தருக்கு நோய் பரவுவதற்கும் நோய் தொத்துவதற்கும் சக்தி இருக்கிறது என்று நம்புவதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூட நம்பிக்கை என்று சொன்னார்கள். இவற்றெல்லாம் மூட நம்பிக்கை என்று எச்சரித்தார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி கேட்டார்கள், உமா பாலுல் இபில் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அப்ப ஏன் ஒட்டகத்துடைய நிலைமை என்ன, ஏன் ஒட்டகத்துடைய கதையை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? ரசூலல்லாஹ் என்ன கதை, என்ன கதைப்பா, ஏன் ஒட்டகம் வந்து நல்ல திருஹாத்திரமான ஒட்டகமா இருந்துச்சு, அது கூட வந்து ஒரு சொறி பிடிச்ச ஓட்டம் வந்து சேர்ந்துச்சு பாருங்க, அதுல இருந்து ஏன் ஓட்டம் வந்து சொறி வந்துருச்சு, அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. தொத்து நோய் இல்லை, தொத்த முடியும் நோய் ஒரு வாரத்தில் இன்னொருக்கு தாவ முடியாது, தொத்த முடியாது, தொற்றி கொள்ளக்கூடிய சக்தி இல்லை என்று சொல்லி சொல்லியிருந்த நல்ல ஒட்டகமாக இருந்தது என்னுடைய ஒட்டகம், இன்னொரு அந்த ஒட்டகம் மந்தைக்குள்ள ஒரு சொறி பிடித்த ஒட்டகம் வந்து சேர்ந்தது, சேர்ந்தவுடன் என்னுடைய ஒட்டகத்து நல்ல ஓட்டத்திற்கும் சொறி பிடித்து விட்டது, அப்படின்னால் தொற்று நோய் இல்லை என்று எப்படி சொல்கிறீர்கள்? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது நான் அல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டது, அப்படித்தான் நம்பிட்டு போ என்று சொல்லவில்லை. நான் அல்லாஹ்விடம் கேட்டது, இப்போ அல்லாஹ் சொன்னது அவ்வளோதான் சொல்லுவேன். இதில் குறுக்கு கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியாது, இல்லை அல்லாஹ் கேட்டதான் சொல்லுவேன், நம்புறது அப்படி நம்பிட்டு போ என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அப்படி நம்பு என்று சொல்லவில்லை. மாறாக கேள்வி கேட்ட அந்த காட்டரபி படிப்பறிவில்லாத பெரிய அளவில் சிந்தனை சிற்பியா அல்லாத பெரிய அளவில் விசாலமான எண்ணம் இல்லாத அந்த காட்டரபியினுடைய சிந்தனையை அறிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டிவிட்டார்கள். அந்த காட்டரபி கேட்ட கேள்விக்கு அவருடைய பாதனை பதிலளித்தார்கள். சரி, ஒரு சொறி பிடித்த ஒட்டகத்திலிருந்துதான் உன்னுடைய ஒட்டகத்திற்கு சொறி பிடித்து என்று சொல்கிறாயே, ஃபமன் ஆதல் அவ்வல், அந்த ஆரம்ப ஒட்டகத்திற்கு எங்கிருந்து சொறி பிடித்தது? ஃபமன் ஆதல் அவ்வல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்ட கேள்விக்கு லாஜிக்காக பதிலளித்தார்கள். அவன் ஒரே வார்த்தையை அல்லாஹ்னு சொல்லியிருக்கான்பா, அல்லாஹ் நம்பிக்கை வச்சு நம்புப்பா என்று சொல்லியிருக்கலாம். சொன்ன சஹாபிகள் அடுத்த வார்த்தை கேட்க மாட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம், ஆதாரப்பூர்வமான மார்க்கம் என்பதை நிரூபிப்பதற்கு சொன்னார்கள். சரி, அந்த ஒட்டகத்திலிருந்து தான் இதுக்கு சொல்லி பிடிச்சதுனா, அப்ப அந்த ஒட்டகத்து எங்கிருந்து வந்துச்சு? இன்னொரு ஒட்டகத்திலிருந்து வந்திருக்கும். அப்ப அதுக்கு இன்னொரு ஒட்டகத்திலிருந்து, அதுக்கு கடைசியில் எங்கேயா போய் இடத்துல நிற்கும் இல்லையா? முதல் முதல்ல ஒரு ஒட்டகம் சொல்லி பிடித்திருக்கும் அல்லவா, அந்த நோய்க்கு அந்த ஒட்டகத்திற்கு எங்கிருந்து நோய் வந்தது? அருமைக்குரியவர்களே, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள் என்றால், நம்பிக்கைக்குரியவர்களாக, மூட நம்பிக்கை அற்றவர்களாக, அல்லாஹ்வின் பரிபூர்ணமான நம்பிக்கையுடையவர்களாக இந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு முஸ்லிம்கள் எடுத்து வார்த்தெடுத்தார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் ஒன்றுதான், அல்லாஹ்வால் உறுதி செய்யப்பட்ட, அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட ஆதாரப்பூர்வமான மார்க்கம் என்பதனால். இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சிலை வணக்கம் புரிபவர்கள் சிலைகளை கொண்டு போய் மாலை போடுவது, பாலை ஊற்றுவது, அதை வணங்குவது, அதற்கு தேனாபிஷேகம், பாலாபிஷேகம், சந்தனாபிஷேகம், என்னென்ன அபிஷேகம் இல்லாமல் செய்து, பாலாலும் தேனாலும் மற்ற வாழைப்பழத்தாலும் பஞ்சாமிர்த அபிஷேகம், இப்படியெல்லாம் அபிஷேகம் செய்வதை மூட நம்பிக்கை என்று இஸ்லாம் கண்டிக்கிறது. இஸ்லாம் மட்டுமல்ல, நல்ல அறிவு ஜீவிகளை கண்டிக்கிறார்கள் மூட நம்பிக்கைகள் என்று. சிலை வணக்கத்தை மூட நம்பிக்கை என்று நாம் சொல்லும் பொழுது, அல்லாவே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்தியவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், சிலை வணக்கம் மூட நம்பிக்கை என்றால் இறை வணக்கம் மட்டும் மூட நம்பிக்கை இல்லையா? நீங்களும் கிப்லாவை முன்னோக்கி உருவம் இல்லாத ஒரு இறைவனை, கண்ணுக்கு தெரியாத ஒரு இறைவனை கை கட்டி வணங்குகிறீர்கள், சில அரபி வசனங்களை படிக்கிறீர்கள், ஓதுகிறீர்கள், குடிகிறீர்கள், நிமிர்கிறீர்கள், இது மூட நம்பிக்கை இல்லையா? சிலை வணக்கம் மூட நம்பிக்கை என்றால் இறை வணக்கம் மூட நம்பிக்கை தானே என்று கேள்வி எழுப்பதை பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, இது அவருடைய அறிவற்ற தன்மையை தான் காட்டுகிறது. சிலை வணக்கத்திற்கும் இறை வணக்கத்திற்கும் எப்படி சொல்வதா இருந்தால், நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், நம்பிக்கைகள் என்பவை ஆதாரப்பூர்வமானதாக இருக்கும், மூட நம்பிக்கை என்பவை ஆதாரமற்றவையாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். சரி, தொழுகை மட்டும் எப்படி ஆதாரப்பூர்வமானது, இறை வணக்கம் என்பது எப்படி ஆதாரப்பூர்வமானதாக இருக்கிறது, சிலை வணக்கம் எப்படி ஆதாரமற்றதாக இருக்கிறது என்று பார்த்தால், சிலை வணக்கத்திற்கு ஆதாரம் இல்லை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சிலை வணக்கத்தில் எந்த விதமான ஆதாரம் கிடையாது, எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் கூட அதில் எந்த பலனும் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இறை வணக்கம் என்று வந்துவிட்டார் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாக உலகத்தில் வாழ்ந்தது சத்தியம், ஆதாரப்பூர்வமானது. அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்ததும், அல்லாஹ்விடத்திலிருந்து வேதம் இறங்கியதும், குர்ஆன் இறங்கியதும் சத்தியம், ஆதாரப்பூர்வமானது. 40 வயது வரை எந்த பள்ளிக்கூடத்திற்கும் செல்லாத, எந்த பல்கலைக்கழகத்திற்கும் செல்லாத, எந்த காலேஜுக்கும் செல்லாத, யாரையும் சந்திக்காத, உலக அறிவே தெரியாத ஒரு பாமரராக இருந்த ஒரு 40 வயது வரை இருந்த மனிதருக்கு திடீர் என்று அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்த பிறகு அவர்கள் பெற்ற தெளிவு, அவர்கள் பெற்ற ஞானம், அவர்கள் பெற்ற அறிவு முதிர்ச்சி, அவர்கள் பெற்ற படிப்பினை பாடங்கள், இந்த உலகத்தில் இந்த உலகத்தை அவர்கள் பயிற்றுவித்த முறை, இவை அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட எந்த ஆதாரமாவது மூட நம்பிக்கைக்கு இருக்கிறதா, சிலை வணக்கத்திற்கு இருக்கிறதா? சிலை வணக்கம் இந்த கடவுள் சொன்னது, இந்த புத்தகத்தில் இருக்கிறது, இந்த இந்த இடத்துல இருக்கிறது, இந்த புத்தகம் இந்த கடவுளிடத்திலிருந்து இப்படி வந்தது என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா? அறிவிக்குரியவர்களே, இறை வணக்கம் என்பது ஆதாரப்பூர்வமானவை, அதனால் அது வழிபாடு, அது நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது, சிலை வணக்கம் என்பது மூட நம்பிக்கை, அது எந்த விதமான ஆதாரமற்றது. இதுதான் வித்தியாசம். நம்பிக்கைக்கு மூட நம்பிக்கை என்ன வித்தியாசம்? நம்பிக்கைக்கு ஆதாரம் இருக்க வேண்டும், மூட நம்பிக்கைக்கு ஆதாரம் இருக்காது. இது உலகத்தினுடைய அடிப்படை. ஆனால் இங்கே ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், ஒரு பெரிய தமாஷ் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் பேசப்படுகிறது நம்பிக்கைகளுக்கு எல்லாம் ஆதாரம் தேவையில்லை, எதையாவது நம்பிட்டு போவதற்கு ஆதாரம் தேவையில்லை. இந்த நம்பிக்கைகளுக்கு ஆதாரம் தேவையில்லை என்ற இந்த வாதத்தை தான், இந்த கருத்தை தான் சன்னியாசி சாமியார் கூட்டங்கள், ஆர்எஸ்எஸ் கூட்டம், உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறது, உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறது, எல்லா இடத்திலும் அவர் வைக்கக்கூடிய வாதம், பாபரி மசித் இடத்திலே ராமர் பிறந்தார் என்பதற்கு அது நம்பிக்கை சார்ந்தது, அதற்கு ஆதாரம் தேவையில்லை. சேது சமுத்திர திட்டத்திற்கு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்தி தமிழகத்தின் வளர்ச்சியை நாசமாக்கி அங்கு ராமர் பாலம் இருந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு அவதூறை சொன்னால் அதற்கும் என்னவென்றால் நம்பிக்கைக்கு ஆதாரம் தேவையில்லை. ராமர் பாலம் இருந்தது அது இடிக்க கூடாதுங்கிறதுக்கு என்னப்பா ஆதாரம், ஆதாரத்தை கொடுங்கப்பா கோர்ட்ல, இல்ல நம்பிக்கை சார்ந்தது ஆதாரம் தேவையில்லை. பாபரி மசீதத்தை தான் ராமர் பிறந்தார் என்பதற்கு என்னப்பா ஆதாரம், ஆதாரத்தை கொடுங்கப்பா, இல்ல நம்பிக்கைக்கு ஆதாரம் தேவையில்லை. இது உலக நீதிக்கு எதிரானது. உலக நீதி என்பது நம்பிக்கை என்பது ஆதாரப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். ஆதாரம் இல்லை என்றால் அது மூட நம்பிக்கை. ஆதாரம் அற்றதான் மூட நம்பிக்கை. இதனால் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எந்த ஒரு மூமினும் எந்த ஒரு காலகட்டத்திலும் மூட நம்பிக்கை கொண்டுவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். என்ற குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலே சுயமரியாதை கொள்கைக்காரர்கள், பகுத்தறிவுவாதிகள் நிறைய தோன்றினார்கள். சிலை வணக்கத்தை எதிர்த்தார்கள். பிள்ளையார் சிலைக்கு மாலையை போடாத, செருப்பு மாலையை போடு, பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலையை போட்டார்கள். சிலை வணக்கம் கூடாது என்பது ஆணித்தரமாக பிரச்சாரம் செய்தார்கள். இவே ராமசாமி என்பவருடைய தலைமையில், பெரியார் என்பவர் தலைமையில் உருவான கூட்டம். ஆனால் கடைசியில் என்ன ஆனது? பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலையை போட்டவர்கள் பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை போடு என்று சொன்ன பெரியார் சிலைக்கு பூ மாலையை போடுகிறார்கள். இதன் இவருடைய பகுத்தறிவாதம். பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலையை போடு, சிலைக்கு எந்த சக்தியும் கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது, சிலை மரியாதை கூடாது, சிலை வணக்கம் கூடாது, சிலை என்பது ஒரு கல்லு, அதுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது என்று பிரச்சாரம் செய்து அந்த சிலை வணக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலையை போடு என்று பிரச்சாரம் செய்தவர் தூண்டிவிட்டவர் பெரியார். ஆனால் அந்த பெரியாருடைய சிலைக்கு இன்னைக்கு மரியாதை செய்து அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பூமாலை போடுகிறார்கள். இன்னும் பாலாபிஷேகம் செய்யவில்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செய்வாங்க அதை. இதுதான் பகுத்தறிவாதிகளுடைய கொள்கை. ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பகுத்தறிவாதத்தை தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி? உருவ வழிபாடு கூடாது என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு யாரும் எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் உருவம் வரைந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள், குறியாக இருந்தார்கள். அதனால்தான் 1400 வருடங்களாயும் இன்று வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருத்துக்களுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அப்படி ஆதாரப்பூர்வமாக செதுக்கப்பட்டிருக்க அவருடைய உருவமோ அவருடைய சிலையோ இன்று வரை உலகத்தில் யாராலும் செதுக்கப்பட முடியவில்லை, செதுக்கப்படவில்லை என்றால் காரணம் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரச்சாரத்தின் யுத்தி. அது அவர்கள் இந்த சமுதாயத்தை, இந்த உம்மத்தை பயிற்றுவித்த யுத்தி. அது தங்களுக்கு மட்டுமல்ல, தனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் யாரும் யாருக்கும் உருவப்படம் வரையக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார். காரணம் என்ன? பின்னால் உருவ வழிபாடு உருவாவதற்கு உருவப்படங்கள் தான் காரணம் என்பதனால். அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாகிய நாம், இப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கத்திற்கு சொந்தக்காரர் நாம், அறிவுபூர்வமான மார்க்கத்திற்கு, ஆதாரப்பூர்வமான மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாய் நாம். ஆனால் நமக்கு மத்தியில் என்ன நடக்கிறது என்றால் பல நேரங்களிலே ஐயாபுல் ஜாஹிலியாவிலே அறியாமை காலத்திலே மக்கத்து குறைஷிகள், மக்கத்து காஃபிர்கள் எத்தகைய மூட நம்பிக்கைகளை வீழ்ந்து கிடந்தார்களோ அதே மூட நம்பிக்கைகள் இன்று நமக்கு மட்டும் நமக்குள்ளும் ஊடுருவி கொண்டிருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான உண்மை. எத்தனையோ மூட நம்பிக்கைகள் நமக்கு மத்தியிலும் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு தெளிவு பெற்றிருக்கிறார் மக்கள், தெளிவு அடைந்து வருகிறது. இருந்தாலும் அந்த மூட நம்பிக்கைகளை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவுக்கான முயற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த மூட நம்பிக்கைகள் சமுதாயத்திலிருந்து அகன்றுவிடக் கூடாது, சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட்டு விடக் கூடாது என்பதிலும் அதற்காக மூட நம்பிக்கைகளை சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த மூட நம்பிக்கைகள் மக்களுக்கு பற்றி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஷைத்தானிய முயற்சிகள், ஷைத்தானிய பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. எத்தனை விதமான மூட நம்பிக்கைகள்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவல் மாதத்திலே, அதாவது அடுத்த மாதம் வரக்கூடிய மாதம் ரபீல் அவல் மாதத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவல் 12 நாள் திங்கட்கிழமை அதிகாலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு, இந்த நம்மை விட்டு பிரிந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சேர்ந்தார்கள், மூத்தானார்கள். அதற்கு முன்பாக ஒரு வாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சலாக இருந்தது, தலைவலியாக இருந்தது. பிறகு குணமடைந்தார்கள். திரும்ப மறுபடியும் மரணப்படுக்கையானது. அது அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுகவீனம் ஆரம்பமானது சஃபர் மாதம், இந்த மாதத்தின் கடைசியிலே, இந்த கட்டத்திலே. சுமார் உதாரணமாக சஃபர் மாதத்தின் கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகவீனம் ஆரம்பிக்கிறது. ஒரு 10-15 நாட்கள் உடல்நிலை குணம் இல்லாமல் சரியாகி மாறி மாறி இருக்கிறார்கள், மயக்கத்தில் இருக்கிறார்கள், சக்கராத்தில் இருக்கிறார்கள். ரபீல் அவல் 12 அன்னைக்கு காலையில அல்லாஹ்வின் நாட்டத்தை படி இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே நம்மவர்கள், சஃபர் மாதம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் பிடித்த மாதம் என்பதனால் சஃபர் மாதமே ஒரு பீடை மாதம். அந்த மாதத்தில் ரசூலுல்லாஹிக்கு நோய் வந்துச்சு, அந்த சஃபர் மாதமே பீடை மாதம். அதனால சஃபர் மாச கடைசியில அந்த கடைசி புதன்கிழமை தான் நோய் வந்துச்சு. இவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணதே அந்த அதாவது மனிதர்களுடைய வரலாற்று ஆராய்ச்சி எப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகளுக்கு பயன்படுது பாருங்கள். சஃபர் மாதத்தில் பெருமானா சல்லல்லாஹு கடைசி புதன்கிழமை என்றுதான் அந்த நோய்வாய்ப்பட்டார் என்பதற்காக புதன்கிழமை கடைசி புதன்கிழமை ஒடுக்கத்து புதன், அதாவது ஒரு நகூசத்தான புதன், அது ஒரு பீடை பிடித்த புதன். அந்த பீடை பிடித்த புதனுக்கு பீடை நாள். அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அசிங்கமான கலாச்சாரத்தை நமக்கு யார் கற்றுக் கொடுத்தது, யார் சொல்லி தந்தது? இது மாற்றாருடைய காஃபிருடைய கலாச்சாரம் அல்லவா? எப்படி முஹர்ரம் மாதம் 10வது நாள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நோன்பை கற்றுக் கொடுத்தார்கள், நீங்கள் நோன்பு வையுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இந்த நாள் விடுதலை பெற்றனால் ஆகவே நீங்கள் நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்க, அந்த ஆஷுரா 10வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய பேரப்பிள்ளையான ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆயிரம் என்பதற்காக ஆஷுரா 10வது நாளை இன்று வரை நம்மில் எத்தனை பேர் துக்க நாளாக அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம்? ஷியாக்களை பார்க்கின்றோம், கருப்பு சட்டை அணிந்து கொண்டு தலையிலே கீறி கொண்டு உடம்பிலே கீறி கொண்டு காயப்படுத்தி கொண்டு இதை நம்மவர்களும் ஆதரிக்கின்றார்கள். ஷியாக்களை விட்டு விடுங்கள், நம்மவர்களும் ஆதரிக்கின்றார்கள். அன்னைக்கு அந்த முஹர்ரம் 10 நாள் வரைக்கும் கறிமீன் சாப்பிடக்கூடாது, ரொம்ப துக்கமா இருக்கணும். இன்னும் சில வீடுகளை இதோட பெரிய கட்டுப்பாடு என்றால் கணவன் மனைவி சேரக்கூடாது, பெரிய பாவம் அது. அந்த நாள்ல அறிவிக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அர்த்தமற்ற அசிங்கமான குற்றச்சாட்டுகளை, அர்த்தமற்ற அசிங்கமான மூட நம்பிக்கைகளை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களைவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருத்தூதரை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர்கள் இருந்த காலங்களிலே மக்களை பக்குவப்படுத்தினார்கள். அவர்களை ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் பதிவு செய்யப்பட்ட காரணம் என்ன? கியாமத் நாள் வரை அவர்களுடைய மக்கள் எந்த ஒரு மூமினும் எந்த ஒரு முஸ்லீமும் இத்தகைய மூட நம்பிக்கையிலே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யுங்கள். ரப்பமும் பல்லிகன், என்னிடத்தில் நீங்க கேட்கக்கூடிய எத்தனையோ பேர் உங்களை விட, நீங்கள் இடத்தில் வார்த்தை கேட்கிறீர்கள், உங்களை விட உங்களிடத்தில் கேட்பவர்கள் அறிவாளியாக இருப்பார்கள். ஆகவே என்னிடத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் எழுத்துப்பூர்வமாகவோ வாய்மொழியாகவோ செயல் ரீதியாகவோ அடுத்தடுத்த சமுதாயத்திற்கு நீங்கள் எத்தி வைத்துக் கொண்டே இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட எந்த மூட நம்பிக்கையும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு காலகாலத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் அறிவியல் வளர வளர, மக்களுடைய அறிவு வளர வளர, மக்களுடைய சித்தாந்தங்கள் வளர வளர, மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் தான் இருக்கின்றன. அந்த மூட நம்பிக்கைகளுடைய மாடல் தான் மாறிப்போய் விடுகின்றது. மூட நம்பிக்கைகளை மாடல் மாறிப்போயிடுது. அந்த காலத்தில் எலியை வைத்து கிளியை வைத்து ஜோசியம் பார்த்தார்கள். ஜோசியம் என்ன, ஒரு அட்டுக்கு ஒரு கட்டு வச்சு அந்த கட்டுல இருந்து ஒரு எலி வந்து எலிக்கு நெல் கொடுத்த உடனே அது ஒவ்வொரு கட்டா போட்டு எந்த நேரத்தில் அது மூடு வருதோ அந்த கட்டு கட்டை கொண்டு கொடுக்கும். அதில் பிரித்து பார்த்தா கருமாரி படமோ முருகன் படமோ அல்லது இயேசு கிறிஸ்து படமோ அல்லது மக்கா மதினாவோ ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்து அவன் இல்லாத கதை கப்சாலாம் விட்டு ஒரு கதையை ஒன்று சொல்லி விடுவான் அவர் 5 ரூபா வாங்கிக்கிட்டு. அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதே எலி ஜோசியம் இருக்குது, கிளி ஜோசியம் இருக்குது, எலி ஜோசியம் இருக்குது. அந்த கிளி ஜோசியத்தின் மாடல் எப்படி மாறி போச்சுண்டா? அப்போ கருமாரியோ அல்லது ராமனோ அல்லது கிருஷ்ணனோ முருகனோ பரமசிவனோ பார்வதியோ வந்த படம் போக, இப்போ ஃபிலிம் ஸ்டார்ஸுகள், எந்த ஃபிலிம் ஸ்டார் வர்றாரோ அந்த ஃபிலிம் ஸ்டார் ஃபோட்டோ பார்த்தோன்னே நீ இந்த ஃபிலிம் ஸ்டார் மாதிரி வருவே, நீ அவரை மாதிரி அப்படி வருவே இப்படி வருவே. அப்போ என்ன ஆகுது? மூட நம்பிக்கைகள் இன்னும் அதை பார்க்கத்தான் செய்கிறாங்க. அந்த ஃபிலிம் ஸ்டாரை வச்சு ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள் இன்றும் படித்தவர்கள் பாமரர்கள் அல்ல, அறிவற்றவர்கள் அல்ல, ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்த மடையர்கள் அல்ல, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெரிய அறிவுஜீவி உட்கார்ந்து கையை நீட்டி உட்கார்ந்து ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறான். அன்னைக்கு எலியை பார்த்து ஜோசியம் பார்த்தவர்கள் இனி கம்ப்யூட்டர் வச்சு ஜோசியம் பார்க்கிறான். கம்ப்யூட்டர் வளர்ந்துருக்குது, அந்த கம்ப்யூட்டரை வைத்து தன்னுடைய ஜோசியத்தை பார்த்து தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறான். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும் என்று தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய அறிவையே, அல்லாஹ் கொடுத்த அறிவையே கொண்டு போய் ஒரு மூட நம்பிக்கையில் அடகு வைக்கின்றான். அருமைக்குரியவர்களே, இதற்கெல்லாம் தீர்வு, இந்த அறிவற்ற மூட நம்பிக்கைகளுக்கு தீர்வு, ஒருத்தர் நல்லா படிச்சிட்டாரு, நல்ல மேதை ஆகிட்டா போதும், நல்ல அறிவாளி ஆகிட்டா போதும், அல்லது நல்ல ஒரு டாக்டராகவோ எம்பிபிஎஸ்ஸாவோ எம்இஆவோ அல்லது ஒரு ப்ரொஃபஸராகவோ ஆகிட்டா போதும், அவர் வந்து நல்ல அறிவுஜீவியாக இருப்பார், இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் நம்ப மாட்டார் என்று சொல்ல முடியாத சூழ்நிலை, சொல்ல முடியாது. இன்னைக்கு பெரிய பெரிய படித்தவராக இருக்கிறார், அறிவுஜீவியாக இருக்கிறார், அவரும் போய் மூட நம்பிக்கை நம்பத்தான் செய்கின்றார். அவருடைய படிப்போ அவருடைய திறமையோ அவருடைய ஸ்கில்லோ அவருடைய ஆற்றலோ அவருடைய மூட நம்பிக்கை என்று அவரை தடுக்கவில்லை. நம்பிக்கை என்றால் என்ன, மூட நம்பிக்கை என்றால் என்ன, பிரித்தறியக்கூடிய சக்தி அவருடைய அறிவுக்கு இல்லை. என்னதான் தீர்வு இதற்கு? மூட நம்பிக்கையில் ஒழிப்பதற்கு என்னதான் தீர்வு? ஒரே தீர்வு அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தான் சகோதரர்களே. ஒரே வழி அல்லாஹ்வுடைய மார்க்கம் மட்டும்தான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஒரு வாரமாயும் பிரச்சனை அடங்கல, பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. மீடியாக்களையும் பத்திரிகையும் பார்த்தா ஒரு பக்கத்துக்கு நாலு பக்கம் இதை பத்த செய்திதான். போன வாரம் நான் பேசிய விஷயம், டெல்லியில நடந்த ஒரு பெண் மீது இழைக்கப்பட்ட மானபங்கம், அவள் படுகொலை செய்யப்பட்டது, அதை பற்றி செய்தி செய்தி செய்தி. இதற்கு தீர்வு என்ன? பெரிய பெரிய அறிவுஜீவிகள் விவாதிக்கின்றார்கள், என்னதான் தீர்வு இதற்கு? எப்படி பண்ணலாம்? சட்டத்தை போட்டு தடுத்த முடியுமா? பெண் கொடுமை சட்டம், பெண் கொடுமை சட்டம், அந்த கொடுமை, இந்த கொடுமை, விரைவு நீதிமன்றம், எக்ஸ்பிரஸ் நீதிமன்றம், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நீதிமன்றம், ஃபாஸ்ட் நீதிமன்றம், இவையெல்லாம் தீர்ந்து விடுமா? தீர்க்க முடியவில்லை என்பதான் யதார்த்தமான உண்மை சகோதரர்களே, தீர்க்க முடியவில்லை. எக்ஸ்பிரஸ் நீதிமன்றமா இருக்கட்டும், அல்லது சூப்பர் ஃபாஸ்டா இருக்கட்டும், ஃபாஸ்ட் நீதிமன்றமா இருக்கட்டும், எந்த நீதிமன்றங்கள் வந்தாலும், எந்த சட்டங்கள் வந்தாலும், எத்தனை வன்கொடுமை சட்டங்கள், பெண் கொடுமை சட்டங்கள் வந்தாலும், இத்தகைய கொடுமைகளை தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. எதுவரை அல்லாஹ் சொன்ன உத்தரவுப்படி ஒரு ஆன்மகன் நடந்து கொள்ள மாட்டானோ? அல்லாஹ் என்ன சொன்னான்? பார்வையை தாழ்த்து என்று சொன்னான். அந்நிய பெண்ணை பார்க்காது என்று அல்லாஹ் சொன்னான். பெண்ணுக்கு என்ன சொன்னால்? உங்களுடைய அழகை அந்நிய பெண்ணுக்கு காட்டாது என்று அல்லாஹ், அந்நிய ஆணுக்கு காட்டாது என்று அல்லாஹ் சொன்னான். இந்த இரண்டு நடைமுறையை இந்த உலகம் பின்பற்றும் வரை, ஒரு ஆண்மகன் தன்னுடைய பார்வையை அந்நிய பெண்ணை பார்க்காமல் தாழ்த்தும் வரை, ஒரு பெண்மணி தன்னுடைய அழகை அந்நிய ஆணுக்கு கடைபிடித்து காட்டாத வரை, இந்த போன்ற அநியாயங்கள் நடக்காது. இல்லை என்றால் ஒரு அந்நிய ஆண், அவ எப்படினாலும் இருக்கட்டும், நம்ம அவள் அழகை பார்ப்போம் என்று ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய அழகை பார்த்து ரசிக்கும் வரை, ஒரு பெண் தன்னுடைய அழகை எல்லாருக்கும் கடைபிடித்து காட்டும் வரை, இது போன்ற அசிங்கங்களை, இது போன்ற அநியாயங்களை, இது போன்ற வன்கொடுமைகளை, இது போன்ற பாலியல் வல்லுறவுகளை, எத்தனை சட்டங்கள் வந்தாலும், எத்தனை நீதிமன்றம் வந்தாலும், நடைமுறைப்படுத்த முடியாது, கொண்டு வர முடியாது, நிறுத்த முடியாது என்பது உலகத்தில் அன்றாடம் காணக்கூடிய காட்சிகள், நிகழ்வுகள். அன்புக்குரியவர்களே, அதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்னதுதான் தீர்வு. மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்னதுதான் தீர்வு. உலகத்தில் மனிதன் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும், அத்தனை ப்ராப்ளங்களுக்கும், அத்தனை கஷ்டங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் ஒன்றுதான் தீர்வு. இந்த தீர்வை, அற்புதமான தீர்வை பெற்றிருக்கூடிய நாம், இவ்வளவு அற்புதமான தீர்வை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான், நம்மை முஸ்லீம்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக, அல்லாஹ் ரசூலை நம்பக்கூடிய மக்களாக, மூட நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை மட்டுமே கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நாம் இந்த அற்புதமான தீன் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றோம், எந்த அளவுக்கு இது ஒன்றுதான் தீர்வு என்பதை ஓங்கி உரைக்கின்றோம், இதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வி. எத்தனைமே நம்ம நூற்றுக்கு நூறு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடக்க விரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், எத்தனைமே நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடக்கின்றோம், எத்தனை பேர் நடைமுறைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் உலகத்தில் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்ற இந்த சத்திய செய்தியை உலகத்தில் ஓங்கி உரைக்க வேண்டும் என்ற தைரியத்தோடும் அக்கறையோடும் எத்தனை பேர் இருக்கின்றோம்? அன்புக்குரியவர்கள், இந்த நிலை மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களையும், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், சமுதாயம் சார்ந்ததாக இருக்கட்டும், கொள்கை சார்ந்ததாக இருக்கட்டும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அறிவியல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறது என்ற விஷயத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, உலக மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய தைரியத்தை தந்தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.